சக்கி கொச்சமே புத்தன் கால முற்றத்தெத்திலே ஓ அப்பா கண்டோனே அப்பா வாக்கேனோ புத்தன் காலம் முற்றத்தெத்தும்போள் ஓ நாடு நடக்கே நடுவே பறக்கண்டே வந்த வழிகள் பாடே மறக்கனோ எங்கிலி விடே தொலையா சனியா வலையா சரிகேடா No way, man. முட்டன் காலம் எந்தான முட்டன் உள்ளிச்சேலே தோலும் போயால் உள்ளின் உள்ளில் பும்பும் சூன்யா கஞ்சியும் பயரும் போலான பழையொரு காலம் இன்னு ஆறி போயால் நாறி போகும் ஐயோ போரே பண்டத்தே சொல்லெல்லாம் உப்பிலிட்ட நெல்லிக்கா உப்பேரி போயாலோ துப்பிடாத வையப்பா தின்னாலும் தும்மாலும் வந்தில்லை கண்டேனே உடையுதி உதி ஐயோ சிறகிட்டு பறக்கும் நிதுல கொட்டு எழுத்தோலகளை விட்டன் கூட வாறன் பேடி ரோடில் போகான் பேடி கிட்டாவட்ட துண்டில் மண்டூகத்தை போலே வேறுதே நீயோ மீஷக்காரன் கோபம் என் பண்டத்தை காலம் பொண்ணு சும்மாத சும்மாத பிணங்கள் காலம் எந்த ஞானும் நீயும் போல ரெண்டும் என்ன